यस्य वाग्भृतिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् एवम् हयग्रीवमहम् प्रपद्ये। श्रीशैलवंशात्मपितामहस्य श्रीवासदूरेः करुणैकपात्रम् श्रीदेवनाथार्यकपात्रबोधम् रामानुजार्यम् गुरुवर्यमीडे। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। भरताय परन्नमोऽस्तु तस्मै प्रथमोदाहरणाय भक्तिभाते यदुपज्ञमशेषतः पृथिव्याम् कथितो राघव पादुका प्रभावः। पूजन्तम् राम रामेति मधुरम् मधुराक्षराम् आरुह्यकविताशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीकेर्मुनिर्मस्य कवितावनचारिणः। शृण्वन् रामकथानादम् को न याति पराम् गतिम् यपिबन्त सततम् रामचरितामृतसागरम्। अतृप्तस्तम् मुनिम् वन्दे प्राचेतसमकल्मषम् गोष्पदीकृतमाराशिम् मशकैकतराक्षसम्। रामायणमहामाला रत्नम् वन्दे नीलात्मजम्। अञ्जनानन्दनम् वीरम् जानकी शोकनाशनम् कपीशमक्षहन्तारम् वन्दे लङ्का भयङ्करम् मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूथमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलम् सलीलम् यशोकवह्निम् जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्काम्। नमामिदम् प्राञ्जलिराञ्जनेयम् माञ्जनेयमतिपाटलाननम् काञ्चनाद्रिकमनीयविग्रहम् पारिजातरमूलवासिनम् भावयामि पवमाननन्दनम् यत्र यत्र सुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णरसम् मारुतिन्नमुदराक्षसान्तकम् वेदवेद्ये परे पुंसीजाचेतशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद्रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितम् मुनिप्रणीतम् दशशिरसश्च वधन्निशामयध्वम् श्रीराघवम् दशरथात्मजमप्रमेयम् सीतापतिम् रघुकुलान्वयरत्नदीपम् आचाहनुबाहुमरविन्ददलायताक्षम् राभम् विनाशकरम् नमामि। वैदेही सहितम् सरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पासने मणिमये वीरासने स्थितुम् अग्रे वाजयति प्रभञ्जनदुते तत्त्वम् मुनिभ्यः परम् व्याख्यान्तम् भरतादिभिः परिवृतम् प्रभुम् भजे श्यामलम्। सीतालक्ष्मणभरतशत्रुघ्न हनुमत्समेत श्री रघुनन्दन परब्रह्मणे नमः। பரதனை பார்த்து வசிஷ்டர் கேக்குற அப்பாவுடைய காரியெல்லாம் ஆயிடுத்து, இதுக்கு மேல வெறுமை இருந்தா பிரயோஜனம் இல்ல, ராஜ்யபாரத்தை நீ ஏத்துக்கணும்ப்பா, என்னைக்கு நாள் இருக்கிறது, எப்படி பண்ணலாம், என்ன கேக்குற, ரொம்ப மிருதுவா சொன்ன. தாத்தராஜா தசரதா சொர்க்கத்தோ தர்மமாச்சரன்னு தனதானியவத்தையும் ஸ்ரீதாம் பிரசாய் பிருத்திவியும் தவ, இந்த தனதானிய சமிருத்தியோடு கூட இருந்திருக்கிற இந்த பிருத்திவிய ஒன்னு கொடுத்துட்டு அப்பா பட்டு போயிட்டே சத்வம்ச முதிதா மாத்தியா க்ஷிப்ரமேவா அபிஷேகன்னார். நீ சந்தோஷமா நீ அந்த நீ அனுபவிக்க வேண்டியது என்று வசிஷ்டர் நல்ல வார்த்தையா சொன்னான். அவர் பார்த்துட்டு இருக்கார், எது நடக்கணுமோ அதை நட சொல்றதுக்கோசம் சொல்றார். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் அந்த சபைக்கு நடுவுல, அத்தனை பேர் நடுவுல சொன்னார். கதம் தசரதா ஜாதா பவேத் ராஜ்யாபஹாரகா ராஜ்யம் சாகஞ்ச ராமஸ்ய தர்மம் பக்துமிஹாரஹசி. நீங்களே சொல்லுங்க எது நியாயமோ அது சொல்லு. அதோட தசரதருடைய பிள்ளையா இருந்து வேற ஒருத்தருடைய சொத்தை இன்னொருத்தர் அபகரிப்பாளா? இந்த ராஜ்யன்றது ஜேஷ்ட பிராதாவாக நடக்கிற ராமனுக்கு போக வேண்டியது தானே, அதை நான் எப்படி அனுபவிக்க முடியும் என்று ഇക്ഷ്വാകുണാമഹം ഭവേയം കുലപാംസന അനാര്യദുഷ്ടം അസ്വർഗ്യം കുറിയാം പാപമഹം യതി. பெரியோர்கள்லாம் விரும்பாததாக இருந்தது, இது பண்ணா இந்த மாதிரி தப்பு காரியத்தை பண்ணமானா நரகத்துக்கே போகக்கூடியதாக இருக்கக்கூடிய சில காரியங்களை இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவன் நான் எப்படி பண்ணலாம், இப்படி பரதன் கேட்கிறான். இது என்னதான் பண்றதா உத்தேசம், அதுக்கு சொல்றான் பரதன், நான் போலாம், நான் மாத்திரம் போல எல்லா அமாத்தியாலும் வாங்கும், நீங்க மாத்திரம் இல்ல, சேனகள் சபைகள் மக்கள் எல்லாரும் வரட்டும், எங்க அம்மாவையும் அழைச்சிக்கிறேன், கௌசல்யா வரட்டும், சுமித்ரா வரட்டும், எல்லாரும் வரட்டும், எல்லாருமா காட்டுக்கு போவோம், காட்டுல எங்க ராமர் இருக்காரோ அவர் எல்லா ஜனங்களுக்கும் நீதான் ராஜாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆகையால நீரே ராஜபாரத்தை பண்ணணும்னு சொல்லும். இல்ல அப்பா நியமனம் பண்ணிருக்காருன்னு சொன்னாக்க பரவாயில்ல, இது ரெண்டும் நாம ரெண்டு பேரும் மாத்திக்கலாம், நீர் ராஜபாரம் பண்ணும், நான் வந்து காட்டுல 14 வருஷம் இருந்துட்டு வரேன், நானு நீர் எப்படி இருக்கிறோ அந்த மாதிரி இருந்துட்டு வரேன்னு நம்ம ரெண்டு பேரும் சொல்லிக்கலாம், ராமரை அழைச்சும் வராத நம்ம திரும்ப வேண்டாம், நம்ம போயிடுவோம். இதுதான் பரதன் சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்டுட்டு சரின்னு எல்லாரும் கிளம்பிட்டா, பரதன் எப்பேற்பட்ட தர்மாத்மாடான்னு சொல்லி பரதனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு மொத்த பேரும் கிளம்பிட்டான்ற அம்சம் வரைக்கும் பார்த்தோம். இங்கிருந்து கிளம்பி இவெல்லாம் சிங்கிவேரபுரத்துக்கிட்ட போய் சேர்ந்துட்டாலாம். அந்த சிங்கிவேரபுரத்தை பார்த்த உடனே அங்கதான் குஹன் இருந்த இருக்கிற இடம் அது. அந்த இடத்த பார்த்த உடனே பரதன் சொன்னேரான், அந்த இடம் தாண்டி கங்கையை தாண்டி அனண்ட போகணும், பரத்வாஜாசிரமத்துக்கு போகணும் அப்படின்னா, பரத்வாஜாசிரமம் போனது வரைக்கும் சுமந்திரருக்கு தெரியும் என்ன அவர் எப்படி போனார் என்னன்றது தெரியும், ஆகையில அவர் தான் இந்த இதை அழைச்சுன்னு வந்திருக்காரு. இந்த சிங்கிவேரபுரத்துல வந்த உடனே அங்க குஹன் பாக்குறான், இந்த நார்மலா இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய சத்தம் கேக்குறது, எல்லாம் பெரிய புழுதி கிளம்பின்ற ஒரே ஒரு இதுவா இருக்கு, என்னாச்சோ தெரியல என்னாச்சோ தெரியலேன்ட்டு அந்த பக்கமா பாக்குறான். முதல்ல ஒன்னும் தெரியல, ஒரு மலை மேல ஏறி பாக்குறான், ஒரு குன்னு மேல ஏறி பாக்குறான், பார்த்தா அங்க கோவிலார துவஜன் தெரியுது, அது தசரத சக்கரவர்த்திக்கும் அவருடைய இக்ஷ்வாகு வம்சத்தினருக்கே ஏற்பட்ட கொடி அது. அந்த கொடியில பெயர் வருது, எவ்வளவு சேனைன்னு தெரியலையா, கண்ணு கட்டின வரைக்கும் சேனையா இருந்துட்டு இருக்கு, அவ்வளோ பெரிய சேனையோட பரதன் வந்துட்டு இருக்கிறத பார்த்தா. குஹன் பார்த்த உடனே குஹனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ராமர் காட்டுக்கு ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சதோட மாத்திரம் இல்ல, 14 வருஷம் கழிச்சு வந்தாக்க ராமனுக்கு பட்டம் கொடுத்துட வேண்டியிருக்குமே, ராஜ்யத்தை கொடுத்துட வேண்டியிருக்குமேன்றதுனால கையோட இத்தனை சேனையை அழைச்சு வந்து ராமர் எங்க இருக்கான்னு பார்த்துட்டு அவரை இல்லாத பண்றதுக்கோசம்தான் பரதன் பண்ற காரியமோ என்னமோன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அங்கேருந்து தன் கையில இருந்துட்டு இருக்கிற ஒரு வாத்திய விசேஷம், அது குழல் மாதிரி இருக்கும், பெருசா ஊதுகோல் மாதிரி இருக்கும், அவளுக்குள்ள ஒரு சங்கேதம், ஏன்னா அங்கங்க வேடுவர்கள்லாம் வேற வேற இடத்துக்கு போயிருப்பா, அப்ப எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னாக்க இந்த குழல் எடுத்து ஊதணும், இது ஊதினா இது எவ்வளவு தூரம் வரைக்கும் கேட்கறதோ அவ்வளவு தூரம், அவ்வளவு தூரத்துல இருக்கிறவ அவா மறுபடியும் எடுத்து ஊதுவா, அவா ஊதினாக்கா அது கேட்கற தூரத்துல இருந்து அவளுக்கு, இப்படி எல்லாரும் ஊதி ஊதி அந்த சப்தத்தை கேட்டே ஓடி வந்துருவா, எங்க வரணுமோ அந்த இடத்துக்கு ஓடி வந்துருவா. இதுதான் இவர் குஹனும் கோயில் எடுத்து ஊத ஆரம்பிச்சுட்டே இவடலாக்கா இந்த பெருசா இருக்கிற ஊது, அது ஊதின உடனே அவரை சேர்ந்தவாள்லாம் ஓடி வந்துட்டாலாம். இப்படியே பத்துட்டே இருக்குச்சு, 100 பேர் 200 பேர்னு பார்த்தா, 500 பேர் 1000 பேர் 2000 பேர்னு 10,000 பேர் வந்துட்டாலாம், இத்தனை பேரும் வந்தா இப்ப வச்சு அவள் நடுவுல சொல்ற இப்போ ஒரு பெரிய வருது. பரதா கை கையே புத்திரா ஹந்தும் சமதி கச்சதி சம்பன்னான் தசராஜா சுதுர்லபாம். சம்பன்னா இது ஒரு பணம் சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அந்த பணத்தை சம்பாதிச்ச பணத்தை ரக்ஷணம் பண்றதுன்றது இருக்கு, அதுதான் பெரிய விஷயம். என்னைக்கு பத்த மந்திரியாவோ இல்ல பிரைம் மினிஸ்டராவோ ஆனோ அன்னைக்கே அவனுக்கு தெரியும், இன்னில இருந்து ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் போயிடுத்து, தாம் ராஜ்யம் பண்ண வேண்டிய காலத்துல ஒரு நாள் போயிடுத்துன்னு நினைச்சிருந்து பண்ணணும். ஆனா இப்ப அவன் என்ன பண்ணுவான்னு தெரியும் இல்லையோ, தனக்கு இன்னைக்கு ராஜ்யம் கிடைச்சிடுத்து, க கிடைச்ச ராஜ்யத்தை 5 வருஷம் நாம பரிபாலனம் பண்ணலாம், 5 வருஷம் வரைக்கும் யாரும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ஆனாலும் கூட 6வது 5வது வருஷம் முடிஞ்சு 6வது வருஷத்திலயே நாமளே தான் ராஜாவா இருக்கணும், நாமளே தான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்ன்றதுக்காக அங்கேயே வேலை பண்ண ஆரம்பிச்சிருவோம். நாம வராது இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடங்களா இருக்குமோ அந்த தடங்கள் மொத்தத்தையும் அதாவது நீக்கணும்ன்றதுக்காக. அதுதான் பரதனை பொறுத்த வரைக்கும் பரதன் இன்னைக்கு முடிச்சுடிட்டான். முடிச்சுடினதோடு மாத்திரமல்ல, தன் தான் அனுபவிக்கிற ராஜ்யம் எல்லா சமயத்திலையும் தானே அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறான். இது 14 வருஷம் ஆன பிற்பாடு ராஜ்ய பாரத்தை ராமனிடத்துல கொடுத்துட்டாக்க அப்புறம் என்ன வேண்டி கிடைக்கிறது? அதுக்கு ஒரே வழி ராமனை இல்லாத பண்றதுதான். அதுக்காக தான் அவன் வந்திருக்கான் என்று தீர்மானம் பண்ணிட்டான். பரதஹ கைகை புத்ரஹ ஹந்தும் சமதி கச்சதி பர்தா செய்வ சகா செய்வ ராம தாசரதி மமா. என்ன பொறுத்தவர்களும் ராமர் தான் ராஜா, ரட்சிக்கிறவர். பரணாத்து பர்தா, அது மாத்திரமில்ல சகா, எனக்கு பரம சகாவாக தோழனாக இருந்திருக்கிறவர், அவரை ரட்சிக்க வேண்டியது. ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் அவசரப்படவும் கூடாது. எல்லாரும் சித்தமா இருங்கோ, நான் பரதனிடத்துல போறேன், இந்த உபகாரங்கள்லாம் எடுத்துட்டு பரதனிடத்துல போறேன். நான் பரதனுடைய எண்ணம் என்னன்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இதுதான் பரதனுடைய எண்ணமா இருந்ததுன்னா அப்போ நம்ம கைவரிசையை காமிக்கலாம். அது வரைக்கும் சித்தமா இருங்கோ நீங்க. ஒன்னு பரதனை பாக்கிறதுக்காக குஹன் என்ன பண்றார், ஆர்கம்ய பரதம் பிரக்வோம் குஹோ வசனமப்ரவீதி நிஷ்குடஸ்தைவ தேசோயம் வஞ்சிதஸ்சாபி தேவயம். இங்கிருந்து சில உபகாரங்கள்லாம் எடுத்துட்டு பழங்கள் மாம்சங்கள் மீன் இதெல்லாம் எடுத்துட்டு பரதனுக்கு வர, இதெல்லாம் இப்பதான் பரிசுத்தமா இப்பதான் பொறிச்சது ரொம்ப நன்னா இருக்கும், இதை சாப்பிடுன்றதுக்கோசரம் சொல்லிட்டு வர்றார் அவர். இப்ப சொல்ல செய்ய சொல்ற, நீர் கொஞ்சம் என்னை ஏமாத்திட்டே, என்ன நீர் மின்னியே வரப்போறேன்னு சொன்னேனாக்கா இத்தனை சனிக்கும் நான் எல்லாம் சத்காரம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கேன், இப்படி இருக்க திடீர்னு வந்து நின்றுட்டாரு, என்ன பண்றது என்ன பண்றது, அந்த மாதிரி ஆயிப்போச்சு, வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னா அதுக்கு சொல்ற, நிவேதயாம தே சர்வே ஸ்வகே தாச கிரகே மம அத்தி மூல பலஞ்சைததே நிஷாதை ஸ்வயமார்ஜிதம் ஆர்திரம் சுஷ்கம் ததா மாம்சம் வன்யம் சோச்சாவஜம் ததா ஆசம்சே ஸ்வாசீதா சேனா வத்சே வஸ்தேனாம் விபாவரீம். நீங்க மாத்திரமில்ல, இந்த சேனையும் இன்னைக்கு ராத்திரி இங்கே இருக்கட்டும். இந்த சேனைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு, வளர்ந்த ஃப்ரூட்ஸ் இருக்கு, மீதி பழங்களும் இருக்கு, எல்லாம் இருந்திருக்கு. இது மொத்தத்தையும் சாப்பிட்டு இன்னைக்கு இருக்கணும் சொல்லி பிரார்த்தனை பண்றார் குஹன் பரதனிடத்துல. ஏவ முக்தஸ்து பரதா நிஷாதாதிபதிம் கிருஹம் பிரதிவாச மகாப்ராஜ்ஞா வாக்கியம் ஹேத்வர்த்த சம்ஹிதம் ஊர்ஜித கலு தேகா மகாக்ரதோ மம குரோ சகே யோமே த்வமீ திருஷீம் சேனாம் அபியர்ச்சிதுமிச்சதி. இவ்வளவு பெரிய சேனைய நீர் எதுக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகையால இது எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லு, நான் பரத்வாஜ ஆசிரமம் போனோம், பரத்வாஜ ஆசிரமத்துக்கு எப்படி போறதுன்றத நீ சொல்லு போறோம் அப்படின்னா, இதுவரைக்கும் இன்னும் அந்த சந்தேகம் தீரல குஹனுக்கு. நாம நல்ல வார்த்தையாவே மென்ன சொல்லி பார்ப்போம், அப்புறமா என்ன சொல்றான்னு பார்ப்போம்னு சொல்லி சண்டை போடணுமா தான் பாத்துக்கலாம்னு நினைச்சிருந்து வாய்ப்புண்டு இருக்கான். ஆனா பரதன் தன்னுடைய ஒரு செயல்லையே குறிப்பா இருந்துட்டு இருக்கிறதுனால சரி அதெல்லாம் இருக்கட்டும், பரத்வாஜ ஆசிரமத்துக்கு எப்படி போறதுன்னு சொல்லு அப்படின்னா, மகதி சேனா சங்கான் ஜனய தீவிமே தமேவம் அபிபாஷந்தம் ஆகாஷ இவ நிர்மலகான். அப்ப சொன்னார், கச்சின்ன துஷ்டோ பிரஜசி ராமசியா கிளிஷ்ட கர்மணா ஈயந்தே மகதி சேனா சங்காம் ஜனய தீவக. இந்த சேனையில இருந்துட்டு இருக்கிறவன் யாரானா ராமனுக்கு கேடு விளைவிக்கணும்ன்ற எண்ணத்தை உடையவர்களாக இருந்துட்டு இருக்காளான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி அது ஒரு பெரிய சங்கையா இருக்கு. ராமனுக்கு யாரானா கேடு விளைவிக்கிறதாக இருந்தாக்கா என்னால தாங்க முடியாது. ஆகையால கேட்கிறேன், என்னுடைய சந்தேகத்தை கொஞ்சம் நீர் பூர்த்தி பண்ணி வைக்கணும் என்று கேட்கிற. அதுக்கு சொல்ற, மாபூத்த காலோ எக்கட்டம் நமாம் சங்கிட்டு வருகதி ராகவ சைவே பிராதா ஜெயஹா பிதிருசமோ மதஹா. இப்ப எனக்கு இப்படி ஒரு சங்கடமா, ஒண்ணுமில்லாதவெல்லாம் கூட என்ன பார்த்து இப்படி கேட்கணுமா, இது என்ன பாப்பம் நான் பண்ணிருக்கேன்னு. அப்பா இனிமே இந்த மாதிரி கட்டம் வரக்கூடாது. அப்ப சொல்லிட்டு சொல்ற, துளி கூட மாபூத்த காலம் எத்கட்டம் நமாம் சங்கித்து மர்கதி ராகவ சகிமே பிராத்தா. ராமர் யாரு? அவர் என்னுடைய ஜேஷ்ட பிராத்தா. அவர் அப்பாக்கு ஜேஷ்ட பிராத்தா பிதரு சமஹான்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அப்பாக்கு சமமானவர். அவருக்கு போய் கேடு நினைப்பனா நானு, அல்லது அப்படி நினைப்பவர்களை தான் இங்க அழைச்சிட்டு வருவனா நானு? ஆகையால நீ இந்த விஷயத்துல என்ன துளி கூட சங்கிக்காத, சந்தேகப்படாதன்னு சொல்றாராம். இப்ப பரதனை கொண்டாட ஆரம்பிச்சுட்டு ராஜ்யம் தன்யஸ்வம் நத்வயா துல்யம் பஷ்யாமி ஜகதீதலே. தன்யஸ்வம், நீதான பாக்கியம் பண்ணவ. யாரு பரதனை பார்த்து சொல்ற, உனக்காக வந்த சொத்த ராஜ்யத்தை கூட உதறி தள்ளிட்டு நீ வந்திருக்கிற, அகையால நேர் தான் தன்யம் பண்ணாத என்று அவரை ஸ்தோத்திரம் பண்ற. இப்படி பேசிட்டு இருந்துட்டே இருக்கச்சு பரதர் கேக்குற, அங்க ராமலட்சுமணெல்லாம் இங்கதான் தங்கினான்னால எங்க தங்கினா? லட்சுமணர் என்ன பண்ணார்னா, அப்ப ராமரை பத்தியும் லட்சுமணரை பத்தியும் சொல்றச்சே குஹன் சொல்ற. லட்சுமணரை பத்தி முதல்ல சொல்லி சொல்ற, ஆச்சேத சத்பாவம் லட்சுமணஸ்ய மகாத்மனஹ பரதாய பிரமேயாய குஹோ கஹன கோச்சரஹ. லக்ஷ்மணர் எப்படி ராமருக்கு சிஸ்ரூஷ பண்ணி தன்னுடைய பிறப்பினுடைய சித்தியை அடைஞ்சார் என்பதை சொல்றாராம். யாருக்கு சொல்றார்? பரதாய அப்ரமேயாய குஹா ககன கோச்சரஹா. அந்த காட்டில் சஞ்சரிக்கிற ஒரு குஹன் சொல்ற. யாருக்கு சொல்ற? பரதாய அப்ரமேயாய. கொஞ்ச நாள் முன்னாதே பரதனிடத்துல சந்தேகம் பண்ணார், இப்ப அந்த சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போயிடுத்து. அப்ரமேயாய, அளவிட முடியாத மகாத்மியத்தை உடையவராக இருந்திருக்கிற பரதரின் பொருட்டு லக்ஷ்மணர் பண்ண சேவைகள்லாம் சொல்லி அவருக்கு ஏற்பட்ட ஒரு புருஷார்த்த சித்திய குஹன் சொன்னார். நகி ராமாதி பிரியதரஹ மமாஸ்தி புவிகச்சன மோத்ஸுகோ ப்ரூ ப்ரவீத்யேதே அச சத்யந்த வாக்ரத. என்ன நடந்தது தெரியுமா? அன்னைக்கு ராமரும் லக்ஷ்மணரும் இந்த புங்க மரத்தின் கீழ்தான் பட்டுன்னு இருக்கச்சு. லக்ஷ்மணன் மாத்திரம் முழிச்சுண்டே இருந்தார். லக்ஷ்மணரும் அவரும் ராஜகுமாரர் தானே, அவரும் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அப்ப லக்ஷ்மணரை பார்த்து சொன்ன, லக்ஷ்மணா நீரும் தூங்குமே, நான் பாத்துக்கிறேன் நானு என்று சொன்னார். அப்ப சொன்ன லக்ஷ்மணன் சொன்ன, நகிமை அவர் பார்த்த, சோகம் பிரியசகம் ராமம் சஜானம் சஹசீதயா ரட்சிஷ்யாமி தனுஷ்பாணி சர்வைஹி ஸ்வயிர்ஜாதிபிஸ்ஸஹ. அந்த ராமனுடைய அனுகிரகத்தினாலதான் இப்ப இந்த சிங்கிபேரபுரத்துக்கும் இங்க வேடுவர்களுக்கும் நான் தலைவனாக நான் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு நான் பண்ற காரியங்கள் தர்ம காரியத்துக்கும் ராமனுடைய அனுகிரகம் தான் காரணம். இந்த ஐகமான ஒரு சிறப்புகள் ஏற்படுவதற்கும் ராமனுடைய அனுகிரகம் தான் காரணம். அப்பேற்பட்ட நான் ராமனுடைய பிரியசகம், ராமனுடைய தோழன். அப்பேற்பட்ட ராமன் சோகம் பிரியசகம் ராமன் செயல், எனக்கு ரொம்பவும் தோழனாக இருந்திருக்கிற ராமன் சீதையோடு கூட தரையில படுத்திருக்கச்சு ரட்சிஷ்யாமி தனுஷ்பாணி சர்வை ஸ்வயிர் ஜாதிபிஸ்வக, என்னுடைய ஜாதிகள் என்னுடைய பந்துக்கள் என்னை சேர்ந்தவர்கள் அத்தனை பேர்களோட கூட நான் ராவணன் நான் ரட்சணம் பண்றேன், நீ விசாரப்படாத, நீ போய் தூங்கு, இல்ல கொஞ்சம் ஏமாந்துட்டேனா என்ன பண்றது அப்படின்னா, நகிமே விஜிதம் கிஞ்சித் வனேஸ்மே சரதா சதா சதுரங்கம் கேபிபலம் பிரசகேம பயம் யுதி. ரெண்டு விஷயம், ஒன்னு என்ன ஆபத்து வரும்னு தெரிஞ்சுக்கிறதுன்றது ஒண்ணு, அப்படி ஆபத்து வந்ததுன்னா அதை சமாளிக்கிறது எப்படின்றது. எனக்கு தெரியாத இந்த வனத்துல எந்த சமயத்துல எந்த துஷ்ட ஜந்துன்றதும் இங்க வராது எனக்கு, ஆகையால ஆபத்தை பத்தி தெரியும். ஆபத்து வந்ததுன்னா எப்படி சமாளிக்கிறதுன்றதும் எனக்கு தெரியும், எனக்கு அதுக்கு உண்டான படைபலம் இருந்துருக்கு. ஆகையால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏவமஸ்மம் இது நீ வந்து பசந்த தூங்கும் நீரும் தூங்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ற. இதுக்கு முக்கியமான காரணம் ராமன சொல்லச்சு தன்னுடைய தோழன் சொல்லிக்கிற, என்னுடைய நண்பன் சொல்லு, மகாராஜான்னு சொல்லலாமா, பக்தான்ற வார்த்தைய சொன்னா கூட அவரை பொறுத்த வரைக்கும் தோழன் சொல்லிக்கிறதுலதான் பெருமையா இருந்துருக்கான். என்ன ராமர் அததான் விரும்பறே, அததான் சொல்றார், பெருமுங்க ஆழ்வார் அனுபவிக்கிறார். ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாது, திருவரங்கத்தில் இருக்கிற எம்பெருமானை பத்தி அவர் சொல்லச்சு ரங்கநாதன் எப்படி இருந்திருக்கார் சொல்ற. ரங்கநாதன் அவருடைய ஒரு சௌசீல்யத்தை சொல்லி சொல்றார். அவர் அந்த சௌசீல்யத்தை சொல்லும் பொழுது ஏழை ஏதலன் கீழ் மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழிவான் மட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழுந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்குழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட அகழிவண்ணன் என் அடிகிணை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே. ஏழை ஏதலன், இங்க ஒவ்வொன்னுக்கும் பெருமாளுடைய நிலை ராமபிரானுடைய நிலை குகனுடைய நிலை ரெண்டையும் சேர்த்து சேர்த்து சொல்ற, ஏன்னா இதுக்கு நேர் எதிர்த்தட்டாக இருந்திருக்கு. குகன் எப்படி இருந்திருக்கார், அவர் ஏழையாக இருந்திருக்கார். ஏழைன்றது என்னன்னாக்க ஞானஹீனன். இந்த தேசத்துக்கு சிருங்கபேரபுரத்துக்கு குகன் கூட தான் ராஜாவா இருக்கான்றது அது வேற விஷயம், பரமார்த்தத்தை தெரிஞ்சிக்காத ஒரு நிலையில இருக்கிறது இருக்கு அதுதான். ஞானத்தினால சூன்யமாக இருக்கிறவன் தான் அவன் தான் பரம ஏழை, பணத்தை கொண்டு ஏழை பணக்காரன்றது சொல்ல முடியாது அப்படின்னா. அப்ப ஏழைன்றது யார், ஞானம் வந்து எப்படி வரும் அப்படின்னா எது சத்தியமானது எது அசத்தியமானதுன்றத தெரிஞ்சுக்கணும், எது உத்தமமானது பரமானது எவையெல்லாம் அதற்கு கீழ்பட்டதுன்றத தெரிஞ்சுக்கணும், தன்னுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும், எம்பெருமானுடைய நிலையை தெரிஞ்சுக்கணும், அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம்னு தெரிஞ்சுக்கணும், அந்த புருஷார்த்தம் சித்திக்கிறதுக்கு என்ன வழின்றத தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஞானம் இருக்கிறவன் தான் உண்மையிலேயே ஞானம் உடையவன், இது இல்லாதவன்லாம் ஞானம் இல்லாதவன். எவ்வளவு வேணா பிஹெச்டி பண்ணட்டும் என்ன வேணா பண்ணட்டும் அவனுக்கு ஞானமே இல்லை, அவனும் ஏழுதான். என்ன சொல்ற குகனை சொல்ற, எனக்கு எது புருஷார்த்தம்னு தெரியாது, எது பரம்பொருள்னு எனக்கு தெரியாது, எப்படி தபஸ் பண்ணணும், அது கர்மயோகம் எப்படி பண்ணணும், ஞான யோகம் எப்படி பண்ணணும், பக்தி யோகம் எப்படி பண்ணணும், சரணாகதி எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்படி அதிநிகிருஷ்டமாக இப்படி எதையும் பாகுபடுத்தி தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்திருக்கிறவன் நான், ஆகையால ஏழை என்று சொன்னாராம். ஏழை ஏதலன், ஏதலன் அப்படின்னு அடுத்த வார்த்தையை சொல்லி சொல்ற. இந்த ஏழைன்றது இருக்கு, பெருமாள் சர்வஜனாக இருந்திருக்கு, ஏழுதலன் பகைவன் அப்படின்னு அர்த்தம். இது சாதம் போடச்சே அம்மாவை மிரட்டி சாதம் போடுறவன், அம்மா சாதம் போடு அப்படின்னு வச்சு வாங்கிறவன் நானு. ஆனா பெருமாள் எப்படிப்பட்டவர், ரிபூனாம் அபிவத்தலஹா, எதிரியாக இருந்தாலும் கூட அவனிடத்திலையும் பிரீத்தியோட இருந்திருக்கிறவர் ராமர். அகையில எங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஏதலன் அது மாத்திரம் இல்ல, அவர் கட்டுப்பாடு உடையவர் ராமன், எனக்கு கட்டுப்பாடு இல்லை என்பதெல்லாம் சொல்லி சொல்ற. கீழ்மகன் என்னாது, கீழ்மகன் பெருமாள் ராமன் இக்ஷாக்கு வம்சத்துல பிறந்தவர், ஒத்தமான ஒரு இதுல இருந்தவர் பிறந்தவர். நான் கொலை தொழில் புரிகின்ற ஒரு வேடுவர் சாதியில் நான் பிறந்தவன், இக்கீழ்மகன் என்னாது. இதுல சொல்லச்சே முதல் ரெண்டும் கூட வந்துடும். அதாவது ஞானம் இல்ல, பகுத்தறிவு இல்லாதவனாக இருந்திருக்கனாக்கா அந்த ஞானத்தை சம்பாதிச்சுக்கலாம். ஏதெல்லாம் நல்ல புத்தி வந்துருக்க, எதிரின்ற கூட நாம நண்பனாக நட்பு பாராட்டி நடந்து கொள்ளலாம். ஆனா இந்த ஜாதி இருந்துட்டு பிறப்பு இருக்க, இந்த பிறப்பு ஒரு நாளும் போகாது. அவர் இக்ஷாக்கு வம்சத்துல பிறந்தவர், என்னிடத்துல போய் இந்த கொலைத்தொழில் புரிகின்ற ஒரு குலத்துல பிறந்த என்னிடத்திலே இது எதையுமே பார்க்கலையாம், என்னாது இறங்கி. தன்னிடத்துல இவ்வளவு குறைபாடு இருந்திருக்கு, இந்த குறைபாடுகள்ல எதையுமே பார்க்காமல் எம்பெருமான் அவனிடத்துல இரக்கம் காட்டிய செயல் இருக்கு. இப்படி இதுதான் அவருடைய ஒரு விஷயம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி, மற்றவர்க்கு இன்னருள் சிறந்து, மற்றவர்க்கு இன்னருள் சிறந்து. தனக்கு நேர் எதிர்த்தட்டாக இருந்திருக்கிற எனக்கு இன்னருள் சிறந்து அனுகிரகம் பண்றது, ஏதோ போன போறதுன்னு பண்ணல, அவரையே தன்னுடைய வஸ்துவாக ஏத்துண்டு அதுக்கு மேல அனுகிரகமும் பண்ற. என்ன அனுகிரகம்? அந்த குகப்பெருமான நண்பனாக ஆக்கிக்கிறதும் இந்த அனுகிரகத்தை, இதுதான் பண்ணேர் என்று சொல்ற. அதுதான் வால்மீகியினுடைய வார்த்தையை தான் ஆழ்வார் இந்த பாசுரத்துல காண்பிக்கிறார். ரெண்டு இடத்துல குகன் சொல்ற, முதல்ல சொல்லச்சேயே இந்த ஜனங்கள் தன்னுடைய ஜனங்கள் நடுவும் சொல்லச்சே என்னுடைய நண்பர் ராமன் என்றுதான் சொல்ற. பர்த்தா செய்வ சகா செய்வ ராமோ தசரதிர் மம, தசரதிஹி மம, என்னுடைய பர்த்தாவும் அவர்தான், என்னுடைய சுவாமியும் அவர்தான், என்னுடைய நண்பரும் அவர்தான் அப்படின்ற. இங்கேயும் சொல்றார் என்னுடைய நண்பன் என்று சொல்றார். யார் இதர? பரதனிடத்திலேயே சொல்லிக்கிறார், நீ யாரு, அவன் யாருன்னு நினைக்காத, என்னுடைய நண்பர் தான் என்பதை சொல்லி சொல்றார். என்னாது இறங்கி அங்க இருக்கிற சீதைய இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்ற. மாழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை. சூட்சமா பார்க்கணும் அந்த இடத்துல. அதாவது லக்ஷ்மணர் காட்டுக்கு வரேன்னு சொல்லச்சு, சீதாமுவாச்ச அதியசகான்னு சொல்லி சீதைய பார்த்துதான் சொன்னார். வைதரம் குருஷ்வமாம் அனுச்சரம் வைதர்மியம் நேக வித்யதே என்பதாக, நானும் உன்னை தொடர்ந்து போகும்படியாக. இந்த குகப்பெருமானும் அங்கேந்து வந்து விழுந்து சேவிக்கிறார், சேவிச்சு ராமனை பார்த்து என்னையும் சேர்த்துக்கணும்னு சொல்றார். அப்போ ராமனிட சொல்றதுதான் ராமனிடத்துல பாக்குறதெல்லாம் சீதா பிராட்டியண்டியா. அந்த சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் இவர் மேல முழுசா விழுது. ராமனால வேற ஒண்ணுமே சொல்லவே முடியலையா. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தாலும், குகப்பெருமானுக்கும் ராமனுக்கும் பெரிய வித்தியாசம் இருந்தாலும் கூட, சீதையனுடைய எண்ண ஓட்டங்களை பார்த்து நகத்தின் நாபராஜதி என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடு இருக்கின்ற சீதையினுடைய எண்ண ஓட்டங்களை பார்த்து அப்போ ராமர் சொல்றாராம் சீதையை பத்தி. யாருன்னா மாழிமான் மட நோக்கி, மான் போன்ற கண்ணை உடையிருக்கிற இந்த சீதா பிராட்டி, உன் தோழி உம்பி எம்பி என்றொழிந்து உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி. உகந்து தோழன் நீ எனக்கு, இவாளுக்கெல்லாம் சொல்ற அவள். இப்ப ராமன் லக்ஷ்மணன் உன் தம்பி, சரி நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா, நீ உகந்து என் தோழன், நீ என் தோழன். இப்படி தாமர் சொன்ன வார்த்தைய குகப்பெருமான் நினைச்சிண்டு இத மொத்தத்தையும் பரதாழ்வானுக்கு சொல்றான். ஏழையிலும் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர்க்கின்னருள் உறந்து மாழை மண் மடநோக்கி உன் தோழி உம்பி என்று ஒழுந்திலை புகந்து தோழன் நீ எனக்கு இங்குழி என்று சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திட ஆழிவண்ண நின் அடியினை அடைந்தேன் அணிபொழுல் திருவரங்கத்தம்மாகவே. இப்படி லக்ஷ்மணனிடத்துல நீயும் தூங்குன்னு நான் சொல்லச்சே லக்ஷ்மணன் சொன்ன வார்த்தையை தான் உமக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. கதம் தாசரதௌ பூமௌ சயானே சஹசீதயா சக்யா நித்ரா மயா லப்தம் ஜீவிதானி சுகானி ச. ராமர் தரையில படுத்துட்டு இருக்கச்சு சீதையோட தரையில படுத்துட்டு இருக்கச்சு எனக்கு எப்படிக்கா தூக்கம் வரும்? ஆகையாலதான் தூக்கம் வரல எனக்கு. யோன தேவாசுரை சர்வை சக்யா பிரசகிதம் யுதி தம்பஸ்ய கிரகதம் விஷ்டம் திருணேஷு சஹசீதயா. 33 கோடி தேவர்களும் வந்தாலும் கூட ராமனை வெல்ல முடியாது யுத்தத்துல. அப்பேற்பட்ட மகான் அவர் வீட்டை விட்டுட்டு இங்க தரையில புல்லுல படுத்துட்டு இருக்கு, இத பார்த்துட்டு நானும் தூங்க முடியுமா என்று சொல்றாராம். சித்தார்த்தா பிதரம் விரத்தம் தஸ்மின் காலை உபஸ்திதே பிரேதகாத்யேஷு சர்வேஷு சம்ஸ்கரிஷ்யந்தி பூமிபாம் ராமே ராமம் மனிச்சிப்பாம் பிதாமே வினசிஷ்யதி. அன்னைக்கே சொல்லிட்டார் லக்ஷ்மணர், அப்பாவும் ராமனுக்கு அவ்வளவு பிரீத்தி வச்சுட்டு இருக்கார், அவரை அனுப்பிக்கணும்ன்றது கிடையாது, காட்டுக்கு அனுப்பிக்க வேண்டிய ஒரு சன்னிவேசம் வந்துட்டு இனிமேல் அவர் இருப்பேர்னு சொல்ல முடியாது. நாங்கள்லாம் வந்துட்டோம், இப்போ அங்க யார் இருக்காளோ பரதனோ சத்ருகனோ யார் இருக்காளோ அவ இருக்கச்சே, அப்பா போயிட்டேர்னாக்க அவருக்கு கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் அவளுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு கிடைக்காத போயிடுத்து என்பதாக இதெல்லாம் பத்தி விசாரம் பண்ணிட்டு இருந்த லக்ஷ்மணன் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணிருக்காரு தெரியுமா? ராமருக்கு சர்வதேச சர்வகால சர்வாபசித கைங்கரியத்தையும் பண்ணும்படியான பாக்கியம் பண்ணிருக்காருன்னு லக்ஷ்மணரை குஹன் ஸ்தோத்திரம் பண்றாராம். தியானம் ஜகாம தத்ரைவ யத்ர தச்சுதமப்ரியம் பாக்குற ராமர் இப்படி இந்த மாதிரி இந்த தரையில படுத்தேர் இது பண்ணேன்னு சொன்ன உடனே ரொம்ப பரதனுக்கு அதை கேட்க செய்ய அவ்வளவு கஷ்டமா இருந்தா மூர்ச்சை அடைஞ்சு கீழே விழுந்துட்டார். இத பார்த்துட்டே இருக்கேர் சத்ருகனன், ஆஹா என்னாச்சு அண்ணா என்னாச்சு என்னாச்சு அண்ணன்னு உண்டரீக விசாலாட்சா தருணா பிரியதர்ஷா சுகுமாரோ மகாதத்வா சிம்மஸ்கந்தோ மகாபுஜா பிரத்யா. அவர் அப்படியே விழுந்துட்டேரா. தியானம் ஜகாம தத்ரைவ யத்ர தக்ஷு தபப்ரியம். அந்த பரதன் அவரும் எப்படி அழகுன்றத பார்த்து வரிசையா சொல்லிட்டு வர அவர் கேட்ட உடனே சத்ருகன் ஓடி வரையர், அண்ணா உமக்கு என்னாச்சு உமக்குன்னு சொல்லி பாக்குறேரா. முகூர்த்த காலம் அப்படியே பண்ணிருக்காரு. பபுவியசித்திர பூமிகம்பே ததாத்ரவா ததவஸ்தம் து பரதம் சத்ருகனம் தரஸ்தித பரிஷ்வஜ்ய ருரோதௌகையோச்சை விசம்ஜா சோககர்ஷித. அவருக்கு என்ன நிலைன்னு தெரியாத அவர் இருக்கிறத பார்த்த உடனே சத்ருகன் அணைச்சுட்டு என்னாச்சுன்னு பாக்கணும்னு பாக்குறாரு. அவர் கிட்ட பாக்குறாரு, அப்பவும் ஒன்னும் தெரியலையா. அங்க இருக்கிற சேனை மொத்தம் வந்துடுத்து, கைகேயி வந்துட்டா, கௌசல்யா வந்திருக்கா, சுமித்ரா வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா. இந்த பரதனை தொட்டு எழுப்பி ஜலம் தெளிச்சு நல்லபடியா அப்பா நீ ஏந்திருப்பான்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தி மூச்சை அடைஞ்சவனை எழுப்பி வைக்கிறதுக்கு ஒத்தருக்கு தைரியம் இல்லையா? அப்படிப்பட்டதா இருந்துட்டு அம்மா கை கை அங்க இருக்கா, அவளுக்கு துடிக்கிறது எப்படி பரதனை போய் தொடர்றதுன்னுட்டு. ஆனா ஏற்கனவே தசரத சக்கரவர்த்திய தொடச்சையே தசரதர் சொல்லிட்டு நீ இனிமே மாமா மாம்ஸ்பிருஷின்னு இனிமே என்ன நீ தொடாத அப்படின்னு சொல்லிருக்காரு. அதே மாதிரி நான் பரதனை தொட்டனாலே பரதனுக்கு ஏதானா அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுமோ என்னமோ, அவ்வளவு பாப்பம் பண்ணவளா நான் இருந்துட்டு இருக்கேன், பையன் துடிக்கிறான், நான் தொடக்கூட முடியாது நான் இருக்கணும்னு கை கை கஷ்டப்பட்டுக்கிறாளாம். இப்படி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கச்சே கௌசல்யா ஓடி வராளாம். வயசானவு தபஸ்னால உடம்பெல்லாம் மெலிஞ்சு இருந்துருக்கு. மகாராஜா தசரத சக்கரவர்த்தியும் சொர்க்கத்துக்கு போயிட்டு, இப்படி சொர்க்கத்துக்கு போன நிலையில அவளுடைய மனசு சரீரம் எல்லாமே குமுறி போயிடுச்சு. அப்படி இருந்துருக்கிறோம் வராளா பரிஷ்யஜ்யம் ததசர்வாஹ சமஹாபேதுஹு மாதரஹ பரதஸ்யதா. அவ பார்த்து கேக்குற, வத்சலாஸ்வம் யதாவத்சம் உபகுஹ்ய தபஸ்வினி கௌசல்யா த்வனுசருத்யைனம் துர்மனா பரிஷஸ்வஜே. பரதனை தூக்கி மடியில போட்டுட்டாளாம், மடியில போட்டு கிட்ட இது பண்றாளாம், அதை பார்த்து விசிறி விடுறாளாம். தன்னுடைய புடவையால புடவை தலப்பால மூர்ச்சை அடைஞ்சிருக்கிற பரதனுக்கு விசிறி காட்டு பாக்குறாளாம். அப்படியே தட்டி தட்டி கேக்குறாளாம், பரதா சொல்லு, பரதா சொல்லு, உனக்கு என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்றாரா. உனக்கு என்ன உடம்பு வந்திருக்கு, என்ன பண்றதுன்னு சொல்லுமா அப்படின்னா, இன்னைக்கு ராஜகுலம் மொத்தமே உன்னுடைய அதீனமாக இருந்துருக்கு. அப்ப நான் இன்னைக்கு ஜீவிச்சிருக்கிறதே ஒன்னாலதான். யார் சொல்ற வார்த்தை இது? கௌசல்ய சொல்ற வார்த்தை. ராமன் காட்டுக்கு போயிட்டான் கூட, உன்ன நான் ராமனா நான் பாக்குறேன் நானு. தசரத சக்கரவர்த்தியும் போயிட்டே, ராமரும் போயிட்டே, லக்ஷ்மணரும் போயிட்டே, இந்த நிலையில நீ ஒத்தந்தான் எனக்கு நாதனாக நீ இருந்திருக்க. அகையல உனக்கு என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்னு பதறி போயிடுறாளாம். கௌசல்யாம் பதிசாந்தேதம் குஹம் வசனம் அப்ரமீத் பிராதாபே க்வ வசத்ராத்ரௌ க்வ சீதா க்வ ச லக்ஷ்மணா. இவள் சமாசாசப்படுத்தின பிற்பாடு முள்ள ஏந்துட்டேரா. ஏந்த பிற்பாடு பரதன் குஹனை பார்த்து சொன்னேரா, கேக்குறேரா, எங்க அண்ணா எங்க படுத்துண்டு, அன்னைக்கு எப்போ எத்தனை மணிக்கு வந்து என்ன சாட்டு, என்ன சொன்னா, என்ன பேசிருந்தா, எங்க பர்த்துந்தார் எல்லாம் சொல்லு என்ன. யோ இது அதே அந்த வார்த்தை தான் எனக்கு வேணும்னு குஹன் மறுபடியும் சொன்ன. அன்னைக்கு சாயங்காலம் எடுத்து வரச்சே சுமந்திரர் தேரை நிறுத்திட்டு இங்க இறங்கலான்னு நான் போனேன். நான் போயிட்டு அவருக்கு நிறைய பழங்கள்லாம், சுஷ்க பழம் அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ், ஆர்திர பழம், எல்லா பழத்தையும் எடுத்துட்டு போனேன் நானு. மாம்சங்கள்லாம் எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போனா அவர் ஒன்னும் வாண்டான்னு சொல்லிட்டார். அவ நான் இப்போ முனிவேஷம் தரிச்சுட்டு நான் போக போறேன், நான் காட்டுலதான் இருக்க போறேன், ஆகையால எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்ட. அப்ப லக்ஷ்மணனை கூட்டு அங்க பக்கத்துல கங்கை மந்தாகினி போறது, அந்த கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வா, சந்தியாவந்தனம் பண்றேன்னு சொன்ன. லக்ஷ்மணன் கங்கையிலேருந்து தீர்த்தம் எடுத்து வந்தார். தாமர் சீதை இவெல்லாம் சந்தியாவந்தனத்தை அனுஷ்டானம் பண்ணா. இவ பண்ண பிறகு அது அந்த இங்குதி விருட்சம் இருக்கு, அதன் கீழே புல்லெல்லாம் பரப்பிட்டு அதுலதான் போய் படுத்துண்டா. நான் பெரிய கட்டில் கொண்டு வரேன், மொத்தம் கொண்டு வரேன்னு சொன்னேன், எதையும் வானான்னு சொல்லிட்டேரவ இந்த இடத்துலதான் பண்ணாருன்னு சொல்லி எல்லா சமாச்சாரத்தையும். அப்ப லக்ஷ்மணர் அப்புறம் என்ன பண்ணார், மறுபடியும் ஜலத்தை எடுத்து வந்து தானும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை கொண்டு ராமருடைய திருவடியை தொடச்சி, திருவடிய அலம்பி அதை தொடச்சி விட்டார். அதுக்கப்புறமா ராமரும் சீதையும் இந்த புல்லுவில்லதான் இந்த இங்கிரி விருட்சத்தின் கீழே தான் படுத்துருந்தார். அந்த இங்கிரிய விருட்சத்தை போய் பார்க்கணும் வான்னார். அங்க போற, அங்க போய் பார்த்துட்டு பார்த்தா நன்னா தெரியுது. நனுனன் தெய்வ தங்கிஞ்சிட்டே காலே நபலவத்தரம் எத்திர தாசரதீ ராமஹா பூபாவேவம் அசேதசஹா. இந்த விதின்றது இருக்க இது ரொம்ப ரொம்ப பலவத்தமானது, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அந்த தாசரதி தசரத சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை, லோகத்துக்கெல்லாம் நாயகனாக இருந்திருக்கிற ராமன் தரையில படுத்திருக்கார். யஸ்மின் விதேஹ ராஜஸ்ய சுதாச பிரியதர்சன தஹிதா சஹிதா பூமௌ ஸ்னுஷா தசரதஸ்யச. ராமர விட்டுடு, சீதா பிராட்டியும் இங்க படுத்திருக்கா. சீதா பிராட்டி யாரு? விதேக ராஜாவனுடைய குமாரத்தி, தசரத சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணு, ராமருடைய மனைவி. அப்பேற்பட்டவள் இங்க தரையிருக்கான்னா இது விதிதான், இதுக்கு காரணம் சொல்ல முடியும், வேற எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னா. മന്യേതാഭരണസുതാ സീതാസ്മിൻ ശയനേ ശുഭാ അത്ര തത്ര ഹി ദൃശ്യന്തെ സക്താ കനകബിന്ദവഹ. ഇടത്തിൽ പട്ടുകിട്ടിയ സീതാപുരാട്ടി ആഭരണം മുഴുവൻ ആഭരണം മൊത്തം പൂട്ടുണ്ട് പറിച്ചിട്ടിരിക്കാന്ന് തോന്നുന്നത്. എന്നാ അങ്കങ്ക തുളി തുളി அந்த தங்கெல்லாம் தங்கத்தினுடைய பிந்து எல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இப்படிதான் போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா தன்ய கழு மகாபாக லக்ஷ்மணா சுபலக்ஷ்மணா பிரதரம் விஷமே காலே யோ ராமமனுவர்த்ததே. ராமர் சொல்லியாச்சு, சீதையை சொல்லியாச்சு, இப்ப லக்ஷ்மணர் சொல்லி சொல்றார். லக்ஷ்மணர் எவ்வளவு பாக்கியம் பண்ணவர் தெரியுமா, தன்யர் தெரியுமா? இப்படிப்பட்ட சங்கடமான நிலையிலையும் ராமனை பின்தொடர்ந்து போகும்படியான பாக்கியம் பெற்றவர். அப்ப லக்ஷ்மணரை காட்டிலும் வேற ஒன்னும் யாரையும் விசேஷமா சொல்ல முடியாது என்று சொல்றாராம். அத்ய பிரபதி பூமௌத்தும் திருடேஷுவா பலமூலாசனோ நித்யம் ஜட்டா சீராணி தாரயன். அப்ப சொன்ன குகன் சொன்னார், ராமர் கிளம்புறதுக்கு முன்ன என்ன ஆலம்பால் கொண்டு வான்னு சொன்ன. ஆலம்பால் கொண்டு வந்த அந்த ஆலம்பால கொண்டு தன்னுடைய முடியெல்லாம் திருச்சி வச்சு திருச்சிண்டு ஜட்டாதரவர் ஜட்டாமுடியோ ஆயிட்டேர்னு சொன்னார். இப்ப சொல்றார் பரதம் சொல்றார், இன்னில இருந்து நான் தீர்மானம் பண்ணிட்டேன், நான் அத்திய பிரபதி இன்னில இருந்து தீர்மானம் பண்ணிட்டேன், ராமருக்கு கொண்டு வந்த ஆலம்பால இப்ப கொண்டு வரும், நானும் ஜட்டையெல்லாம் தரிச்சுக்கிறேன், நானும் மரவுரி உறுத்திக்கிறேன், இனிமே எனக்கு பட்டு எல்லாம் வாண்டாம் எனக்கு. இவர் சொல்ற அது மாத்திரம் இல்ல, ராமர் வர வரைக்கும் நான் இப்படிதான் இருப்பேன். அத்ய பிரபதி பூமௌத்து சயிஷேகம் திருணேஷுவா, இனிமே நான் கட்டிலில் படுத்துக்க மாட்டேன், மொத்தத்தில் படுத்துக்க மாட்டேன், ராமர் வர வரைக்கும் நான் தரையில தான் படுத்துப்பேன். இது சத்தியமான வார்த்தைன்னு சொல்லி சபதம் பண்ற பரதர். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. அப்புறமா குகனை கூட்டு பரதர் சொல்ற, சரி இந்த கங்கையை தாண்டி பரதாஜாசிரமம் போனமே எப்படி போறது சொல்லு அப்படின்னா, அதுக்குன்னு இவ்வளவு எத்தனை படகு எவ்வளவு பெரிய சேனை வேணாலும் இருக்கட்டும், அத்தனை சேனையும் இங்கேருந்து போறதுக்கு அழைச்சம் போறதுக்கு எனக்கு வழி இருக்குன்னு ஒரு 500 படகு 1000 படகு வர வச்சுட்டேன், அத்தனை படகுலையும் சேனையெல்லாம் போய் கங்கையை தாண்டி எதிர்பக்கத்தில் இருக்கிற பரதாஜாசிரமத்துக்கு போயிடுச்சு. பரதாஜ ஆசிரமத்துக்கு போன உடனே ஆசிரமத்துக்கு போறதுனால ஜாக்கிரதையா போன மகர்ஷிகளுடைய ஆசிரமத்துக்கு, அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு சூழ்நிலைக்கு எந்த விதமான பாதகம் வராதபடி நம்ம போனோம்னு சேனையெல்லாம் தூரம் நிறுத்திட்டு பரதனும் சத்ருகனும் மாத்திரம் நடந்து போறாளாம் ஆசிரமத்துக்கு. அப்படி போனா கூட வசிஷ்டரையும் அழைச்சிட்டு போற மந்திரிமார்கள்லாம், நீங்கெல்லாம் இங்கே இருந்திருங்கோ, வசிஷ்டர் போறோம், பரதர் போறோம், பரதனும் சத்ருகனும் மூணு பேரும் போற. அங்கேருந்து போன உடனே பரத்வாஜர் அவருக்கு வசிஷ்டர் வந்துட்டேர்னாக்கா அவசரவசரே மகாத்மா வசிஷ்டர் வந்துட்டேர், இல்ல வாங்கட அர்ஜுன் கொண்டு வா பாத்தியம் கொண்டு வான்னு சொல்லி சிஷ்யால் எல்லாம் கூப்பிட்டு குரல் கொடுத்து கூப்பிடுறேர், அவரை வரவேற்கிறேர், சுவாகத்தம் சுவாகத்தம்னு கூப்பிடுறேன். இதோ பரதன் இவரும் ராஜா, அஜகுமாரர் இன்னைக்கு ராஜாவா இருக்க வேண்டிய இவன் பரதன் வந்திருக்கான்னு சொன்ன உடனே இவனையும் கூப்பிடுறேன், எல்லாரையும் உள்ள அழைச்சும் போற, உள்ள அழைச்சும் போய் உட்காந்து எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறார். இப்படி பேசச்சே உடனே முதல் காரியமா கேக்குற அவள்லாம் வசிஷ்டர் கேக்குறாராம், வசிஷ்டோம் பரதேனம் பப்ரச்சதுஹு அநாமயம், எப்படி சௌக்கியமா இருக்கா, சரீர சௌக்கியம்லாம் எப்படி இருந்திருக்கு, சிஷ்யாள்லாம் எப்படி இருந்திருக்கு, அத்தியனம் சொல்லி கொடுக்கிறாரு, நேர் தான் நேர் அத்தியனம் பண்ணது மாத்திரம் இல்லாத அத்தியனம் சொல்லியும் கொடுத்துருக்காரு, எங்கெங்கெல்லாம் அத்தியனம் எல்லாம் சொல்லிருக்க, இந்த ஆசிரமத்துல இப்ப எத்தனை பேட்சுக்கு நீர் சொல்லி கொடுத்துருக்க, இந்த ஆசிரமத்துல மரம் செடி கொடி எல்லாம் நல்லா சௌக்கியமா இருந்துருக்கா, இதெல்லாம் உமக்கு அனுகூலமா இருந்துருக்கா, நீர் எங்கேயும் போகாத உமக்கு ஆகாரத்துக்கு எல்லாம் இந்த இடத்துலயே இருந்து இதுவே போரும் போல இருக்கா, என்ன சமாச்சாரம், நீர் ஹோம திரவியங்கள்லாம் இங்க கிடைக்கிறதா, சமைத்து நிறைய கிடைக்கிறதா, தர்ப்பம் நிறைய கிடைக்கிறதா, இப்படி ஒவ்வொன்னா கேட்டு இருக்கேரா வசிஷ்டரும் பரதனும். மகர்ஷி இடத்துல வேற என்ன கேட்க முடியும், இத்ததான் கேட்க முடியும். இது சாதாரணமா யாரும் வந்தாள்னாக்க அப்பா என்ன பண்ணுவது, சுவாமி எழுந்துள்ள இருக்கு செய்யும் சரி, ஐயா சுவாமி எழுந்துள்ள இருக்கு செய்யும் சரி, எதனா உற்சவம் பெரிய உற்சவம் காஞ்சிபுரத்துல இருந்து இந்த உற்சவத்துக்கு போயிட்டு வந்தவனாக்க அந்த அந்த உற்சவம் முதல் நாள் உற்சவமா இருக்கும், மறுநாள் இவா வருவா, இவா வந்த உடனே இவாள கேட்ப வந்து சேவிச்சாக்கா, சேவிச்ச உடனே நேற்று உற்சவம் எல்லாம் நல்லா நடந்தா, எத்தனை மணிக்கு பெருமாள் ஏழு, என்ன திருவாபரண சாத்திருந்த, எவ்வளவு நாழியாச்சு, என்ன என்ன முடிஞ்சது, பாராயணம் என்ன பண்ணா, இப்படி கேட்ப. அப்பாவும் எப்பவும் முதல் வார்த்தை என்ன, இப்ப என்ன பாராயணம் நடந்துட்டு இருக்கு அங்கன்னு. அந்த மாதிரி இவர் யாருக்கு என்ன கேட்க முடியுமோ அதுதான் இவ கேட்க முடியும். இந்த மகர்ஷி வசிஷ்டரும் பரதனும் பரத்வாஜருக்கு எப்படி குசல பிரச்சனமோ பண்ணமோ அப்படி பண்ணாலாம் எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் இருந்துருக்கேன், மரம் செடி கொடி எல்லாம் நன்னா இருந்துருக்கு, எனக்கு ஒன்னும் குறவு இல்ல, சிஷியெல்லாம் சிஷ்ருட்ட பண்ணிட்டு இருக்கேன், நான் நாலு பேச்சு அஞ்சு பேச்சு சந்தை சொல்லி கொடுத்துருக்கேன், வேதம் சொல்லி கொடுத்துருக்கேன், நானும் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த விதமான குறையும் இல்ல, சௌக்கியமா நான் இருந்துட்டு இருக்கேன். சரி, தாமரை எங்க இருக்கேன்னு சொல்லணுமே அப்படின்னு. சரி, அத சொல்றேன். அதுக்கு முன்ன எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம் அப்படின்னா, நியுக்தா ஸ்ரீனுமித்தேன பித்ராயோசோ மகாத்மாயசாஹ வனவாசி பவேதீஹ சமாக்கில சதுர்தச கச்சின்ன தஸ்யா பாபஸ்ய பாபம் கர்த்துமிஹேச்சசி அகண்டகம் போக்துமனா ராஜ்யம் தஸ்யா அனுஜஸ்ய ச ஏவ முக்தோ பரத்வாஜம் பரதஹ ப்ரத்யுவாசஹ. எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. இவ்வளவு பெரிய சேனை ஆயிச்சு வந்திருக்க, ஒரு குற்றமும் செய்யாத அபாபகா பாபமே பண்ணாதவனாக இருந்திருக்கிற ராமன் காட்டுக்கு போனோம்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, நவபஞ்சச வருஷம் அண்ணின்னு ஒன்பதஞ்சம் பதினாலு வருஷம் காட்டுக்கு போனோம்னு அவ அப்பா நியமனம் பண்ணிட்டார். அந்த நியமனத்தை சிரசா வகிச்சு ராமரும் காட்டுக்கு போயிருக்க, அந்த ராமனுக்கு ஒரு தீங்கு விளைவிக்கணும்ன்ற எண்ணம் இல்லாதவாளா இவா இருக்கான்னு சொன்னாக்கா ராமர் எங்க இருக்கேன்றத உங்களுக்கு சொல்லாமா கூடாதான்றத நான் யோசனை பண்ணி செய்யலாம். அத நீங்க ப்ரூவ் பண்ணணும் என்று சொல்ற. அதுக்கு பரதன் சொல்ற, ஹதோஸ்மி யதி மாம் ஏகம் பகவான் அபி மன்யதே. உமக்கு எல்லாம் தெரியும், ராமர் வரச்சே நான் வந்திருக்கேன்னு சொல்லச்சேயே நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும், நீ இங்க குடுக்கற பழம் காய் சாப்பிட்டுட்டு இங்கிருந்து சித்திரக்கூட்டம் இருக்கு அங்க போய் சேருன்னு சொன்னவர், இது சுமந்திரரும் கேட்டிருந்தார், எல்லாம் எனக்கு சொல்லிருக்க. அப்பேற்பட்ட மகானா இருந்திருக்கிற உமக்கு என்னிடத்துல இப்படி ஒரு எண்ணம் வரலாமா, என்னுடைய தௌர்பாகியத்தை நான் என்னன்னு நான் சொல்றதுன்னு பரதன் அழ ஆரம்பிக்கிறான். நச்சைதரிசம் மாதாமே யதவோச்சன் மதந்தரே நாகமே தேன துஷ்ட நதத்வகர்மாததே. நான் ஒரு நாளும் ராஜ்யம் ஓடும்னு ஆசைப்படல, நான் இல்லாத சமயத்து நான் கணக்கு அன்னைக்கு இருந்திருந்தேன்னா எங்க அம்மா சொல்லியிருந்தாள்னா கூட, சீப்போ நீ வாய்மூன்று எனக்கு ஒண்ணும் வேணா ராஜ்யம் ஒண்ணும் வேணா அவனுக்கு தொண்டு புரிவதுதான் எனக்கு பரம புருஷார்த்தமா நான் நினைச்சிட்டு இருக்கேன் நானு, அதையால எனக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு அன்னைக்கே இவ்வளவு பெரிய ஒரு சமஸ்யை ஏற்படாதபடி நான் பண்ணிருப்பேன் நானு, என்னுடைய தௌர்பாக்கியம் அன்னைக்கு நான் இல்லாத போயிட்டேன் நானு, எனக்கு இந்த ராஜ்யம் கிடைக்கிறதுனால நான் சந்தோஷப்படவில்லை என்று சொன்னாரா. அகந்துதம் நரவியாக்கம் உபயாசா பிரசாந்தகா பிரதிநேதும் அயோத்தியாயாம் அது சாஸ்தியாபிவந்திக்கும். அவன் திருவடியில விழுந்து சேவிச்சு, ராமா நீ காட்டுக்கு போவானா, மறுபடியும் அயோத்திக்கு வந்து நீ பட்டாபிஷேகம் பண்ணிண்டு நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கனே தவிர ராமனிடத்துல எந்த விதமான அபச்சாரப்படுறதுக்கும் நான் வரலன்னு பரதன் சொல்றான். இந்த வார்த்தையின் பிற்பாடு இப்ப பரத்வாஜர் சொல்றா, எனக்கே தெரியும் நீ அந்த எண்ணத்தோட வரலன்றது, இருந்தாலும் கூட தானே செய்தன் மனஸ்தந்தே திருஷ்டி கரணமஸ்விதி அபுருச்சம் தாம் தவாத்தியர்த்தம் கீர்த்தி சம்பிவர்தயது. நான் கேட்டது எதுக்காக தெரியுமன்னா, உன் வாயால சொல்லி இதுக்கு திருடீகரணம் பண்ணணும்ன்றது ஒண்ணு, ரெண்டாவது இப்படிப்பட்ட வார்த்தைய நீ சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல உன்னுடைய புகழ் எல்லா இடத்திலயும் ஓங்கும், உனக்கு ஒரு சிரேஸ் ஏற்படணும்ன்றதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை கேட்டனே தவிர நான் தெரிஞ்சுக்காத நான் கேட்கல என்று சொல்றேனா. சரி, இப்ப சொல்லும் பரத்வாஜர் எங்க இருக்கிற ராமர் எங்கன்னு சொல்லும் அப்படின்னு. இவ்வளவு நாளை வந்துட்ட, இவ்வளவு சேனையும் வந்துட்டு இவ மொத்த பேரும் இன்னைக்கு இருந்துட்டோம், இங்க இருந்துட்டோம், நாளைக்கு அடுத்தால எப்படி போனோம், என்ன சமாச்சாரம்ன்றத நான் சொல்றேன் அப்படின்ட்டு. சிஸ்டரும் வேற ஒன்னும் பதில் சொல்ல முடியல. பரத்வாஜர் ரிஷி சொல்லிட்டாருனாக்கா ராஜா ஒன்னும் பண்ண முடியாது. ஆகையில ராஜாவா இருந்தாலும் கூட இந்த சேனை, ஐயோ இத்தனை சேனைக்கு நீ சத்காரம் பண்ண போறேரா, நான் இந்த சேனையெல்லாம் வந்ததுன்னாக்கா ஆசிரமத்துக்கே கேடு வந்துடும், ஆசிரமத்தினுடைய சூழ்நிலை பாதிக்கும் சொல்லிட்டு சேனையெல்லாம் நான் தூரம் நிறுத்திட்டு வந்திருக்கேன், இந்த சேனைய உள்ள கூட்டு சாதம் போடுறேன்னு சொல்றாரு. இந்த ஆசிரமத்துல நீர் ஏதோ கொஞ்சம் போற வச்சுட்டு இருக்க போறே, அதுவும் கிழங்குகளும் பழங்களும் தான் இருக்க போறது, இதுகளுக்கு எது போட்டு உமால முடியும் என்று சொல்ற. இது பரதனும் இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்தவனால அப்படியால இவெல்லாம் மகர்ஷிகளுடைய தபஸ்ஸு கெடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துட்டு இருக்கவா. திலீபன் வசிஷ்டாசிரமத்துக்கு போனா தனக்கு புத்திரன் இல்லைன்றதுனால தனக்கு புத்திரன் வரத்துக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு தன்னுடைய குருவை கேட்கணும்னு போறான். அப்ப போகச்சே தேர்ல போயிட்டு இருக்கான். தேர்ல போன திடீர்னு தேரை விட்டு இறங்கிட்டு நடந்து போற. அது ஏன் போறாருனாக்க காளிதாசன் சொல்ற, மா பூஷ்ரம பீடே தீ பரிமேய புரஸ்தரம் அனுபாவிசேஷாத்து தேனா பரிவிருதா விவம் திவ்யமானோ சுகஸ்பர்ஷி சாலநிரியாத கந்திபி புஷ்பரேணோத்கீரேர் வாசை ஆகுந்த வனராஜிபி. திலீபன் போனோம் மாபூத் ஆசிரமம் கிடையாது, ஆசிரமத்துக்கு ஒரு தீங்கு வரக்கூடாதுன்றதுக்காக தூர சைன்யத்தை நிறுத்திட்டு தேரை நிறுத்திட்டு நடந்து வந்த திலீபன். அந்த வம்சத்துல பிறந்தவன் நானும் அதே மாதிரிதான் பண்ணிருக்கேன், இந்த சேனைக்கெல்லாம் நீர் போய் அதிச்சம் பண்றேன்ற உமால முடியுமாண்ணா, அத பத்தி உனக்கு என்ன, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போனேர் உள்ள போய் ஒரு ஆச்சமனம் பண்ணேர், பிராணாயம் பண்ணேர், விஸ்வகர்மாவை கூட்டிறான். விஸ்வகர்மா தேவ சபதி அவர் வந்து எல்லாரும் இருக்கிறதுக்கு என்ன ஆவாசம் ஏற்படுத்தணுமோ அந்த ஆவாசத்தை இருக்க இடத்தை ஏற்படுத்திட்டாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறாரு, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பெரிய சத்யாரசனம் நடக்கிறது. பரத்வாஜாதி சின்ன பேரு எல்லாரும் போரும் போரும் போரும்னு சொல்ற வரைக்கும் அப்படியே பட்சணங்கள் பாயசங்கள் கரமதுகள் இப்படி பச்சடி இப்படி எல்லாமா பண்ணி ஒரு பெரிய விசேஷமான ஒரு ஆராதனம் பண்ணார். அது மாத்திரமில்ல, அவ எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தேவையில் இருக்கிற அப்சர ஸ்திரீக்கள்லாம் கூட்டு அவளை எல்லாம் கூட்டு நர்த்தனம் பண்ண சொல்லிட்டார். இப்படி எல்லாம் பண்ணி பரத்வாஜ ஆசிரமத்துல பரத்வாஜருடைய ஆதிக்கத்தை ஏத்துண்டு என்று கிளம்பி இவெல்லாம் போறான். அப்போ பரத்வாஜர் சொல்ற, வரை இங்கிருந்து கொஞ்சம் தூரம் போனோம், ஒரு 2 மைல் போனோம். அது போன பிற்பாடு அங்க சித்திரகூட்டம்னு ஒரு மலை வரும், அந்த மலையினுடைய தாழ்வரையில தான் இவெல்லாம் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு வழியெல்லாம் சொல்லி சொன்னான். அப்போ மொத்த பெருமா சித்திரகூட்டத்துக்கு கிளம்பி போறாளாம். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மஹிம் மஹிஜா கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்தே.